கையில பொட்டு வை நேராணி விட்டு வை கட்ட இருக்கி வை கால பூடிச்சு வை ஆசை அழுத்தி வை சூடம் கொளுத்தி வை கழுத்த திருப்பி வை கண்ணாடிய மாட்டி வை சுப்பத்தா நம்ம அப்பத்தா நேராதி மித்தி.